அவசானாய் பிரேமாதரி இரவு கூலு மிதுன மாதரின்பா ஆகாஷே அவசானாய் பிரேமாதரி இரவு கூலு மிதுன மாதரின் ஜீவிதே புரா பவன்சலே மல் மல்யு உன்பியே ஜீவிதே பியம்பாயனவாமா ஆகாஷே அவசானை பிரேமாதரே இரவோ கூலோ மிதுனாமா ஆதரேன் ஆகாஷே அவசானாய் பிரேமாதரே இரவு கூலு மிதுனா மாதரின் ஆகாஷே அவசானாய் பிரேமாதரே இரவு கூலு மிதுனா மாதரின்.